ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकरो मुनिमध्यमम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடை சூழையொட்டி என்னும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுநாணி. இன்று ஒரு ஈரச்சொல் ஆழ்வார்கள் அனுபவத்திலே பூதத்தாழ்வாருடைய இரண்டாம் திருவந்தாதியிலிருந்து ஞானத்தமிழ் என்ற ஒரு ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். தமிழ் என்றாலே தமிழுக்கும் அமுதென்று பெயர். தமிழ் என்றால் இனிமை. முத்தமிழ் என்று தமிழை கொண்டாடுவார்கள். மூத்த தமிழ் முத்தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஆனால் ஆழ்வார் பேசுகிறார் ஞானத்தமிழ் என்று பேசுகிறார். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், அறிவு என்பதும் ஞானம் என்பதும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அறிவினுடைய உச்ச நிலை ஞானம். அறிவு என்பது புலன்களாலே தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது உணர்வது. அறிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அறியாமல் இருப்பது என்ற ஒரு நிலை தொக்கி நிற்கும். ஞானம் என்று சொன்னால் முழுதான அறிவு, வால் அறிவு என்று சொல்லுவான் வள்ளுவன். ஆத்மாவினுடைய இயல்பாக குணமாக சொல்வது ஞானம். ஆத்மாவினுடைய செயலாக இருக்க வேண்டியது கைங்கரியம், தொண்டு. இந்த இரண்டையும் வைணவர்கள் மிகச் சிறந்த முறையிலே இணைத்து பேசுகிறார்கள். ஞான வைராக்கிய பூஷணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இங்கே பூதத்தாழ்வார் எம்பெருமானை காண வேண்டும் என்பதற்காக இடைகழியிலே திருக்கோவலூரிலே ஐப்பசி மாத அடை மழையிலே நள்ளிரவிலே விளக்கேற்றுகிறார்கள். வைணவமே விளக்கிலே விளக்கப்பட்டதுதான். வையந்தகலியாய் வாறுகடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியானடிக்கே சூட்டியேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று முதல் விளக்கு ஏற்றப்பட்டது. அது புற விளக்கு, மெட்டீரியல் லேம்ப். முகத்தாழ்வார் அகவிளக்கு ஏற்றுகிறார். ஞான சுடர் எப்படி ஏற்றுகிறார்? அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, இன்புருவு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அன்பே தகழியாயர்வமே நெய்யாக, இன்புருவு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தியிலே ஆழங்கால் பட்டவள் என்று சொல்வார். பரபக்தி என்பது எம்பெருமானை சாட்சாத்கரித்தல். பரஞ்ஞானம் என்பது சாட்சாத்கரித்த பிறகு கண்டு கழித்தல், அனுபவித்தல். பரமபக்தி என்பது அனுபவித்ததை மேன்மேலும் அனுபவிப்பது போல இருந்து கொண்டு அனுபவித்தார். அதே ஒரு சுணக்கம் ஏற்படாமல், தொய்வு ஏற்படாமல், திருப்தி ஏற்படாமல், மேலும் மேலும் அப்போதைக்கப்போது ஆறா அமுதமாக அனுபவித்தார். பூதத்தாழ்வார் பரஞ்ஞானத்திலே ஈடுபட்டவர் என்று சொல்லுவார். அன்பே தகலியாய் ஆர்வமேனியாக பொய்கையாழ்வார் ஒரு திடப்பொருளை இன்னொரு திடப்பொருளாக காட்டினார். பையன் தகலியாய், பையம் தகலியாய், மண்களையெல்லாம் சேர்த்து அகலாக்கினார், நிலையெல்லாம் எடுத்து எண்ணெய் ஆக்கினார், சூரியனையே விளக்காக்கினார். ஆனால் இங்கே அன்பே தகலியாய் ஸ்பிரிச்சுவல் லேம் இன்டர்னல், அன்பே தகலியாய் அன்பையே தகலியாக்கிறார், அகலாக்குகிறார். ஆர்வமேனியாக அன்பினுடைய வேகம்தான் ஆர்வம். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்றார். நிறநீர நீரவர் கேண்மை பிறநீர பின்னீர பேதையார் நட்பு என்று வளருவது அன்பு. அந்த வளரும் அன்பு அது ஆர்வம். இன்புருகு சிந்தை இடுதிரியாய் அந்த நீர்பண்டமாக உருகி இந்த ஆத்மாவானது அந்த எம்பெருமானுடைய என்ப வெள்ளத்திலே திரியாக மாறி அது ஒளிர்கிறதாம். எப்படி ஒளிர்கிறது? ஞான சுடர் விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான். ஞானத்தமிழாலே ஞான சுடர் விளக்கு, டிப் ஆஃப் த சேம் பிளாக், டிப் ஆஃப் த ஓல்டு பிளாக்லாம் சொல்வார். ஞான தமிழ் அது ஞான சுடர். இப்படி இன்புருகு சிந்தை இடுதிரியாய் அன்பே அகலாக ஆர்வமே நெய்யாக ஞானச்சுடர் விளக்கேற்றினார் பூதத்தாழ்வார். அப்படி ஏற்றிய உடனே இந்த சிந்தை இடுதிரியா என்பதை மீண்டும் அவர் தன்னுடைய இரண்டாம் திருவந்தாதியிலே நடுவிலே பேசுகிறார். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதம் போற்றி, மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி, மகிழ்ந்தது அழலாழி சங்கம் அவை ஆடி பாடி, அழலாழி சங்கம் அவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து, மகிழ்ந்தது சிந்தை திருமாலே. அன்பு அன்பு பெருக்கு, அதனாலே மகிழ்கிறது. அப்படி மகிழ்ந்தனாலே என்ன ஆயிற்று? சிந்தை மகிழ்ந்தது. அடுத்து என்ன ஆயிற்று? வாய் உரையாக இருக்கிறதே, வாய் வாசகம். மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி, அங்கே உலகம் அளந்தாயடி போற்றி, ரெண்டு பெண் இலங்கை சக்கராஜர்கள் போற்றினும் மங்களாசாசனம் செய்ததான் வாய். மகிழ்ந்தது அழலாழி சங்கம் அவை பாடியாடும், வடிவார் சோதி வளத்துறையும் உடராளியும் பல்லாண்டு, படைபோல் புக்கு முழங்கும் அப்பாந்து சென்னியமும் பல்லாண்டு, எம்பெருமானுடைய திவ்யா ஆபரணங்களை. ஆம், அது திவ்ய ஆயுதங்களாகவும் இருக்கும், திவ்ய ஆபரணங்களாகவும் இருக்கும். அடியாருக்கு ஆபரணங்கள், எதிரிகளுக்கு அது ஆயுதங்கள். அழலாடி சங்கம் அவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து. என்ன தொழில்? எமக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி. இங்கே எம்பெருமான், எம்பெருமானுடைய நாம ரூப வைபவ இதை பாடுவதுதானே தொழில். எண்ணினைந்து போக்குவரிப்போடு தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து மகிழ்ந்தது சிந்தை, அது மட்டுமா? துணிந்தது சிந்தை துடாயலங்கள் அங்கம் அணிந்தவன் பேர் உள்ளத்து பல்கால், பணிந்ததுவும் வெய்பிறங்கு சாரல் விரல் வேங்கடவனையே வாய் திறங்கள் சொல்லும் வகை, துணிந்தது சிந்தை துழாயலங்கள். மற்றுமோ தெய்வமுண்டோ மதியிலா மானிடங்கால் உற்றபோ தண்ணீரீங்கள் ஒருவனென்று உணரமாட்டி அற்றமே ஒன்றடி இரவனல்லா தெய்வமில்லை கற்றினம் வைத்த எந்தை கழனை பணிமின் மீறே. துணிந்தது சிந்தை ஞானத்தமிழ் புரிந்த ஞானச்சுடர்வியல் கேற்றிய பூதத்தார் பேசுகிறார். வாய்த்திரங்கள் சொல்லும் வகை எம்பெருமானியே பேசுவேன், வேறு யாரையும் இந்த வாயானது வாழ்த்தாது. இப்படியாக உலத்தாழ்வர் இரண்டாம் திருவந்தாதியிலே ஞான சுடர் விளக்கேற்றி ஞானத்தமிழை நமக்கு அளிக்கிறார். அதே அன்பின் நிகழ்ச்சியாக நீட்சியாக இரண்டாவது திருவந்தாவிலே முடிக்கிறார். மாலே நடியோனே கண்ணனே விண்ணற்கு மேலா, மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா, வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின் காய் கன்றி அளவென்றால் யானுடைய அன்பு, எந்த அளவென்றால் யானுடைய அன்பு. இந்த உலகத்திலே அன்பு என்பதுதான் அடிப்படையானது மனித வாழ்க்கை. அன்பென்பது உயிர்நிலை, அன்பிலார் என்பதோடு போர்த்த உடம்பு என்றார். பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் பக்தியினுடைய அடிப்படை அன்புதான். இந்த அன்புதான் எல்லாவற்றையும் அடிப்படை. அறத்திற்கே அன்பு, அன்பே தகிழியார் என்று தொடங்கிய பூதத்தாழ்வார் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? மாலே கடவுள் அன்பு வடிவானவர் என்றும் அன்பே கடவுள் என்றும் சொல்வது உண்டு. மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா, அயர்வரும் அவர்கள் அதிபதியே குழாய் கண்ணியனே மேலால் கன்றினால் வீழ்த்தவனே, கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி என்பால் கொடுத்திறக்கு, எந்த அளவென்றால் யானுடைய அன்பு. எம்பெருமானே, என்னாலே உன்மீது காட்டக்கூடிய அந்த நெகிழ்ச்சியை தாங்க முடியவில்லை. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்றே பேசுகிறார் பூதத்தாழ்வர். கடல் மல்லையிலே திருவவதாரம் செய்தி ஆழ்வர் பூதத்தாழ்வர் எம்பெருமானுடைய திருவடிகளிலே மூன்று ஆழ்வார்களோடு சேர்ந்து விளக்கு ஏற்றுகிறார். பொய்கை ஆழ்வார் ஏற்றிய விளக்கு முதல் விளக்கு. உலகத்துக்கெல்லாம் முதலை விளக்கியது முதல் விளக்கு. முதலாவார் மூவார், இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருக்கோவிலூரிலே இடைகழியிலே இரவிலே அற்புதமான விளக்கு ஏற்றுகிறார். அன்றைய தகிலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுத்திரியாய் நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றுகிறார். இப்படி இரண்டு பேர் விளக்கு ஏற்றிய உடனே மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புலிசங்கம் கை கண்டேன் என்று விளக்கு ஏற்றுகிறார். கார்த்திகை மாதம் விளக்கு மாதம், தீபாவளியினுடைய தொடர்ச்சியாக கார்த்திகை ஒளியுள்ள மாதமாக விளங்குகிறது. அந்த ஒளியுள்ள மாதத்தில்தான் வைணவ உலகத்துக்கு ஒளி ஊட்டிய திருப்பான் ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் திருவாதாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலே பூதத்தாழ்வாருடைய இரண்டாம் திருவந்தாதியிலே ஞானத்தமிழ் என்ற ஒரு அற்புதமான ஈரச் சொல்லை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் என்று கிடைத்தது. எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனின் துள்ளிட தென்றலும் தென்னையும் தூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்தொலிசூழ்யமே மங்களாசாசனவரே மதாச்சாரியைராச்சாரிய தத்துவாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத். நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.